விண்ணையும் மண்ணையும் ஒன்றாக இணைக்கும் வேதாந்தமை பொருளே, இந்த மண்ணின் உயிர்கள் மகிழ்வுடன் வாழ உன் மலர்பதம் தொழுதே. கையால் காத்திட வேண்டும், தூக்கிய துதி கையால் காத்திட வேண்டும். துங்க கரிமுகனே மங்கள விநாயகனே, ஆக்கமெல்லாம் அருளும் அரும் பெரும் தருவே, ஆதாரநாயகனே பாதாரம் பணிந்தே, தூக்கிய துதி கையால் காத்திட வேண்டும். உள்ளிருக்கும் பிள்ளையாரை கள்ளிருக்கும் மலரால் காலை மாலை பூஜை செய்ய, வெள்ளருக்கன் வேரில் உள்ளிருக்கும் பிள்ளையாரை கள்ளிருக்கும் மலரால் காலை மாலை பூஜை செய்ய, தெள்ளம் தெளிந்த ஞானம் உள்ளத்தில் சுடர்விட, தெள்ளந்தெளிந்த ஞானம் உள்ளத்தில் சுடர்விட, வள்ளல் பெருமான் என்றும் வழங்கிய காத்திடுவான், வள்ளல் பெருமான் என்றும் வழங்கிய காத்திடுவான். கதிரின் ஒளியும் கடலின் அலையும் காற்றின் அசைவும் கரிமுகன் கருணையில், நதியும் மலையும் நான்மறை சாரமும் நாதமும் கீதமும் ஓம் எனும் ஒலியே, ஓக்கிய துதி கையால் காத்திட வேண்டும். துங்க கரிமுகனே மங்கள விநாயகனே, தூக்கிய துதி கையால் காத்திட வேண்டும்.